ஸ்ரீகுருப்யோ நமஹ. சுக்லாம்பரதரம் தேவம் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் த்யாயேத் சர்வ விக்னோபசாந்தயே வாகீஷாத்யாசு மனசஸ் சர்வார்த்தானாம் உபக்ரமே யம் நத்வா க்ருதக்ருத்யா ஸ்யுஹ தம் நமாமி கஜானனம். குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நம. அகண்ட மண்டலாகாரம் வ்யாப்தம் யேன சராசரம் தத் பதம் தர்ஷிதம் யேன தஸ்மை ஸ்ரீ குரவே நம. தோர்பிர் யுக்தா சதுர்பிர் ஸ்படிக மணின்மயீம் அக்ஷமாலாம் ததானா ஹஸ்தேன பத்மம் ஃபிதமபி ச சுகம் புஸ்தகம் சாபரேண பாசா குந்தேந்து சங்க ஸ்படிக மணி நிபா பாசமானா சமானா சாமே வாக் தேவதேயம் நிவசது வதனே சர்வதா சுப்ரசன்னா கூஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆருஹ்ய கவிதா சாகாம் வந்தே வால்மீகி கோகிலம் யஸ் பிபன்ஸ ததம் ராமச்சரிதாமிருத சாகரம் அதிருப்தஸ்தம் முனிம் வந்தே ப்ராஜேத சமகல்மஷம் கோஷ்பதி கிருத வாரீஷம் மஷகே கிருத ராட்சசம் ராமாயண மகாமாலா ரத்னம் வந்தே அனிலாத்மஜம் அஞ்சனானந்தனம் வீரம் ஜானகி சோகநாசனம் கபீஷமக்ஷஹந்தாரம் வந்தே லங்கா பயங்கரம் உல்லங்க்ய சிந்தோ சலிலம் சலீலம் யசோகவன்யம் ஜனகாத்மஜாயாஹ ஆதாய தேனைவ ததாஹலங்காம் நமாமி தம் பிராஞ்சலிராஞ்சனேயம் ஆஞ்சநேயமதிபாட்டலானனம் காஞ்சனாத்ரிகமனீய விக்ரஹம் பாரிஜாத தருமூலவாசினம் பாவயாமி பவமானநந்தனம் யத்ர யத்ர ரகுநாத கீர்த்தனம் தத்ர தத்ர கிருதமஸ்தகாஞ்சலிம் பாஷ்பவாரி பரிபூர்ணலோசனம் மாருதிம் நமத ராட்சசாந்தகம் மனோஜபம் மாருத துல்யவேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் வாதாத்மஜம் வா நரயூதமுக்கியம் ஸ்ரீராமதூதம் சிரசா நமாமி. வைதேஹீ சஹிதம் சுரத்ருமதலே ஹைமே மகாமண்டபே மத்யே புஷ்பகமாசனே மணிமயே வீராசனே சம்ஸ்திதம் அக்ரே வாசயதி ப்ரபஞ்சன சுதே தத்வம் முனிப்யஃ பரம் வியாக்யாந்தம் பரதாதிபிஃ பரிவ்ருதம் ராமம் பஜே ஶ்யாமளம். வாமே பூமி சுதா புரஸ்து ஹனுமான் பஷ்சாத் சுமித்ரா சுதஹ சத்ருக்னோ பரதஶ்ச பார்ஷ்வதளயோர் வாயுவாதி கோணேஷு ச சுக்ரீவஶ்ச விபீஷணஶ்ச யுவராட் தாராசுதோ ஜாம்பவான் மத்யே நீல சரோஜ கோமல ருசிம் ராமம் பஜே ஶ்யாமளம். ராமம் ராமானுஜம் சீதாம் பரதம் பரதானுஜம் சுக்ரீவம் வாயுசூனும் ச பிரணமாமி புனஃப் புனஃ. நமோஸ்து ராமாய ச லக்ஷ்மணாய தேவ்யை ச தஸ்யை ஜனகாத்மஜாயை நமோஸ்து ருத்ரேந்திரிய மாநிலேப்யோ நமோஸ்து சந்திரார்க்கமருட்கணேப்யஹ. சரிதம் ரகுநாதஸ்ய சதகோடி ப்ரவிஸ்தரம் ஏகைகமக்ஷரம் பும்சாம் மகாபாதகநாசனம் வால்மீகி கிரிதம் பூதா ராமாம்போ நிதி சங்கதா ஸ்ரீமத் ராமாயணீ கங்கா புனாதி புவனத்ரயம் வால்மீகேர் முனிசிம்ஹஸ்ய கவிதாவனசாரிணஹ ஸ்ருண்வன் ராமகதாநாதம் கோலயாதி பராங்கதிம். ஜானகீகாந்தஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம. ஆஞ்சநேய ஸ்வாமினஹ ஜெய. குரு கிருப்பையால நம்மளோட ஸ்ரீ ராமாவதாரம் அங்கு அனுபவித்தோம். இன்னைக்கு ஸ்ரீ ராமரை அனுப்பி தரத்துக்காக விஸ்வாமித்ர மகர்ஷி தசரத மகாராஜாட்ட வந்து விண்ணப்பிக்கிறார். அந்த ஒரு கட்டத்தை பார்க்கலாம். தச்சுத்வா ராஜசிம்ஹஸ்ய வாக்கியம் அத்புத விஸ்தரம் ಹೃಷ್ಟರೋ ಮಾ ಮಹಾತೇಜ ವಿಶ್ವಾಮಿತ್ರೋಭ್ಯಭಾಷತ. ದಶರಥ ಮಹಾರಾಜಾ அப்படி அந்த விஸ்வாமித்ர மகர்ஷி வந்ததும் பரிசரணம் பண்ணி நீங்கள் என்ன காரியத்துக்காக வந்தேனோ அது சாத்தியம் பண்ணிட்டு தான் அவசியம் போனோம். உங்களுடைய மனோரதம் என்னவோ அதை நிறைவேற்றி தரத்துக்கு எனக்கு அனுகிரகம் உண்டாகணும், பாக்கியம் இருக்கணும் அப்படின்னு அவரை மனசு ஆச்சரியப்படுத்தும்படியாக அந்த வார்த்தையை கேட்டதும் இவருக்கு விஸ்வாமித்திரருக்கு சந்தோஷம் ஏற்பட்டது. இன்னொரு சொல்றார், ராஜசிரேஷ்டா நீங்கள் லோகத்திலேயே உத்தம குலத்துல பிறந்தவரும் வசிஷ்ட மகர்ஷி குருவா வைத்திருக்க கூடவர், உங்களுக்கு நிகரா யாருமே இல்லை, அது நிச்சயம்தான். அப்பேற்பட்ட நீங்கள் எத்துமே ஹிருத்கதம் வாக்கியம் தஸ்ய காரியஸ்ய நிச்சயம் குருஷ்வ ராஜ சார்தூல பவ சத்ய பிரதிஷ்ரவஹ. ராஜசிரேஷ்டா, அப்பேற்பட்ட நீங்கள் என்னுடைய இந்த காரியத்தை நிறைவேற்றணும், அப்படி உங்களுடைய சத்திய பிரதிஜை, நீங்க சத்தியம் செய்தாலே அந்த சத்தியத்தை நிறைவேற்றினவராக, அந்த சத்தியத்தை மானித்தவராக நீங்க இருக்கணும்னு சொல்லி அவர் தொடங்குறார். என்ன சொல்றார், அஹம் நியதமாதிஷ்டே சித்தார்த்தம் புருஷர்ஷப தஸ்ய விக்னகரௌத்வௌதும் ராட்சசை காமரூபிணௌம். ஏ நரசிரேஷ்டா, நான் சித்திக்காக யாக தீட்சையை எடுத்துருக்கேன், அதுக்கு இப்போ விகாதம் பண்றதுக்கு விக்னம் பண்றதுக்காக ஆசைப்படக்கூடிய ரெண்டு ராட்சசர்கள் இருக்கா. அப்படி இந்த ரெண்டு ராட்சசர்கள் வந்து என்னுடைய விரதம் முக்காலெல்லாம் ஆவற சமயத்துல மாரீச்சன் என்றும் சுபாகு என்றும் இந்த பலபராக்கிரமசாலிகளான மேலும் சமர்த்தர்களான இந்த ரெண்டு ராட்சசர்கள் வந்து மாம்சத்தோட கூட்டி கூட ரத்த பிரவாகத்தால அந்த யாக வேதியில இருந்தா, அதனால யாக பரிபூர்த்தி பண்ணாம விக்னம் ஆயிடுத்தே அப்படின்னு அங்கிருந்து உற்சாகமே இல்லாம அங்கிருந்து வந்துட்டேன் நான். நச்சமே க்ரோதமுத்ஸ்ருஷ்டும் புத்தர் பவதி பார்த்திவ ததா பூதாஹிதா சர்யா நஷாபஸ்தத்ர முச்சதே. எனக்கு நான் யாக தீட்சையில இருக்கிறதுனால நிச்சயமாக கோபம் வரக்கூடாது அல்லவா, குரோதம் உத்ஸ்ருஷ்டம் கோபத்தை உபயோகப்படுத்த முடியாது. அது மட்டுமல்ல நியம அனுஷ்டானம் இருக்கிறதுனால அந்த சாபம் சாபகா உச்சித்தேன சாபமும் யுக்தம் அல்லாப்பா. ஸ்வபுத்திரம் ராஜசாதூலம் ராமம் சத்யபராக்கிரமம் காகபக்ஷதரம் வீரம் ஜேஷ்டம் மேதாத்து அர்ஹசி. ராஜசிரேஷ்டா, அதனால ஸ்திரமான பராக்கிரமம் கூடினவனும் காம பக்ஷதரம் பார்ஷ்வங்கள்ல முடிதரித்தவனும் வீரன் வீரனும் ஜேஷ்டம் மூத்தவனா இருக்க கூடின ஸ்வபுத்திரம் ராமம் மே தாது அர்ஹசி, உங்களுடைய புத்திரர் ஸ்ரீ ராமரை என்ன எங்கிட்ட விட்டு எனக்காக விட்டு அனுப்பணும் அப்படின்னு அவர் கேட்டார். அது மட்டுமல்ல சக்தோ ஹேஷமயா குப்தோ திவ்யேனஸ்வேன தேஜசா ராட்சசாயோபகர்த்தாரஹ தேஷாமபி விநாசனே. அந்த ராமர் நிச்சயமாக அவருக்கு எதுவுமே ஆகாது, என்னுடைய இந்த விக்னத்தை தடுப்பதற்கு அவருக்கு மட்டும்தான் சக்தி உள்ளது, இது நிச்சயமா அப்படிதான். இவர் வந்து பலவிதமாக ஸ்ரேயஸை இவருக்கு வேண்டின பல விதமான ஸ்ரேயஸை நான் கொடுப்பேன், அதுலயும் சந்தேகம் இல்லை. அதனால மூணு உலகங்கள்லையும் அவன் கியாதிம் கமிஷ்யதி, ராமர் புகழை பெறுவார். நச்சதௌ ராமமாசாத்ய சக்தௌ ஸ்தாதும் கதஞ்சன நச்சதௌ ராகவாதன்யோ ஹந்தும் உத்ஸஹதே புமான் தௌ ச ராமம் ஆசாத்ய. அந்த ஸ்ரீ அப்பேற்பட்ட அந்த ஸ்ரீராமருக்கு எதிராக நிற்கிறதுக்கு யாருக்குமே சக்தி இல்லை. ஸ்ரீ ராகவன் அல்லாம இன்னொரு புருஷருக்கு அவ ரெண்டு பேரையும் வதம் பண்றதுக்கு ஹந்தும் கொல்லறதுக்கு சக்தி இல்லையா, யாருக்கும் இல்லை, ராமரால மட்டும்தான் முடியும். ஏன்னா வீரோசித்தவு வீரியத்துல கர்வம் பூண்டவர்களும் யமவாசத்துல இருக்கிறவர்களும் அப்பேற்பட்ட அந்த பாபிகள் அந்த ஸ்ரீ ராமர ராமரால மட்டும்தான் முடியும் அவர்களை இல்லாம பண்ணறதுக்கு. ராஜா பார்த்திவா அப்படின்னு ராஜாவை கூப்பிடுறா. ஏ ராஜா, புத்திரன் அப்படிங்கிற ஸ்னேகத்துல நீங்க வச்சிருக்கிறது சரியல்ல. யாகமும் பத்தே பத்து நாள் தான். தசராத்திரஸ்து யஜ்ஞஸ்ச தஸ்மின் ராமேண ராட்சஸௌ ஹந்தவ்யௌ விக்னகர்த்தாரௌ மம யஜ்ஞஸ்ய வைரிணௌ. யாகமும் பத்து திவசத்துக்கு தான், அதுக்கடையில தான் இந்த யாகம். அதுக்கு விக்னம் பண்றதுக்கு சத்ருக்கள் அந்த ரெண்டு ராட்சசர்கள் வந்தா ஸ்ரீராமரால ஹந்தவ்யௌ, அந்த ரெண்டு ராட்சசர்களும் ஸ்ரீராமருடைய கையால கொல்லறதுக்குன்னு இருக்கப்பட்டவாளாகும். நான் உங்களுக்கு கண்டிப்பா ஒரு வாக்தானம் பண்றேன். என்ன சத்தியம் பண்றேன் அப்படின்னா, அஹம் தே பிரதிஜானாமி, நான் கண்டிப்பா தீர்ச்சியா சொல்றேன். என்னது தௌ ராட்சசௌ ஹதௌ வித்தி, அந்த ராட்சசர்களுக்கு இந்த ராமர் தான் யாரு காலன் ஹதர்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸ்ரீராமருடைய ஸ்ரீராமர் ஒரு மகாத்மாவாக்கும் என்றும் சத்தியபராக்கிரமனாக்கும் என்றும் அப்பேற்பட்ட அந்த வாஸ்தவத்தை அகம் வேத்மி அப்படிங்கிறார். அகம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்யபராக்கிரமம் வசிஷ்டோவி மகாதேஜா ஏஜேவே தபசி ஸ்திதாஹ. வசிஷ்ட மகர்ஷியும் எந்த ஒரு தபஸ்ல, அதாவது ஞான யோகத்துல நிஷ்டையா இருக்கிறாரோ அப்பேற்பட்ட இருவர் இவரும் அப்படிதான். ஏன்னா குருவுடைய பரம்பரையில இருக்கக்கூடிய ராமரும் அப்படிதான் எனக்கு நன்னா தெரியும். யதிதே தர்மலாபம் ச யசஸ்ச பரமம் புவி, உங்களுக்கு புண்ணிய பிராப்தியும் லோகத்துல ஹிதமும் ரொம்ப நிறைய யசஸும் ஆசைப்படுறேன் அப்படின்னா ஸ்ரீராமரை எனக்கு எங்கூட அனுப்பி வைங்கோ அப்படின்னு கேக்குறார். வசிஷ்டர் போன்ற மந்திரிகள் எல்லாரும் சம்மதம் தான் ராமரை அனுப்பி வைக்கிறது இல்ல. அதனால நீங்கள் அவெல்லாம் விசம்மதம் பண்ணிடுறாளோ சம்மதம் இல்லாம இருப்பாளோ நினைக்க வேண்டாம். கண்டிப்பா நீங்கள் உங்களுடைய ராமரை அனுப்பி தரணும் என்று பிரார்த்திக்கிறத, அதுவும் ஸ்ரீராமர் இந்த யாகத்துக்கு வேண்டி பத்து நாளுக்கு தான் அனுப்பி தரணும், இதுக்கு உங்களுடைய சம்மதம் வேணும் என்று அந்த அவருடைய கோரிக்கை வைக்கிற. இப்படியெல்லாம் சொல்லிவிட்டு அது கழிஞ்சு என்ன சொல்றார், ராகவா மம யஜ்ஞஸ்ய அயம் காலஹா யதா அத்யேதினம் ரகுவம்ச ஜாதா. இந்த யாகத்துக்கு சமயத்தை வீணடிக்காமல் ரொம்ப வேகத்துல உங்க பிள்ளை அனுப்பி வைங்கோ, உங்களுக்கு பத்ரம் மங்களம் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்ல, உங்களுடைய மனசை சோகேச்ச மனஹா மாக்ருதாஹ, உங்க மனசுல சோகத்தை போகாம பாத்துக்கோங்கோ அப்படின்னு முன் எச்சரிக்கை கொடுக்கிறார். ஏன்னா அவருக்கு தெரியாதா தசரதருக்கு தன்னுடைய புத்திரன் மேல எப்பேற்பட்ட அன்புன்னு அவருக்கு தெரியும். அதனால இது ஒரு நல்ல விஷயத்துக்காக, குழந்தைகளோட சிரேயஸ்த்துக்கும் தான் அப்படின்னு நினைச்சுட்டு அனுப்பி வைங்கோ குழந்தைகளை அப்படின்னு, உங்களுக்கு நல்லது உண்டாகத்த மங்களத்துக்காக அப்படின்னு நினைச்சுக்கோங்கோ என்று சொல்ல, அத கேட்டதும் காதால கேட்டாரே இல்லையோ அந்த ராஜ ரிஷி அந்த ராஜ சிரேஷ்டர் இந்த விஸ்வாமித்ர முனிவருடைய வார்த்தையை கேட்டதும் ரொம்ப துக்கம் வந்துடுத்து. துக்கத்தை போட்டுக்காதீங்க சொல்லிட்டும் அவருக்கு துக்கம் வரது. சோகம் அப்யகமது, துக்கத்தை அடைஞ்சு பயான்விதா பயத்தால ரொம்ப துக்கப்பட்டு விட்டார். சங்கடம் ஆயிடுறது சின்னதா மயங்கி விழறார், எழுப்புறார். அதுக்கப்புறம் அந்த மகாத்மாவான நரேந்திரர் இந்த ஹிருதய மனோவிதாரணம் அப்படிங்கிறார், ஹிருதயத்தை அப்படியே ஹிருதயத்தை ரெண்டா பிளர்க்கிற மாதிரி இருக்கக்கூடிய வார்த்தையை கேட்டதும் ரொம்ப முடியாம சிம்ஹாசனத்துல உட்கார்ந்தார்னு சொல்லி 19வது அத்தியாயம் பூர்த்தியாகிறது. இத்யாஷே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகீய ஆதிகாவியே பாலகாண்டே ஏகோனவிம்ஷ சர்கஹ ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம. அடுத்தது 20வது சர்கத்துல தசரதர் புலம்பர விஸ்வாமித்திரட்ட என்ன புலம்பி இருப்பார் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும்லவா. ஏன்னா அன்பான புத்திரர் 12 வயசு என்னோதான் ஆயிருக்கு. அந்த சமயத்துல குழந்தைய காட்டுக்கு கூட்டிட்டு போய் ராட்சசர்கள் கூட மல்ல மல்ல மல்ல போட்டு அவளை யுத்தம் பண்ணி அவ ரெண்டு பேரையும் வதம் பண்ணணும் என்று கேட்டதும் ஏதாவது ஒரு அப்பாக்கு அனுப்பி வைக்க முடியுமோ, புத்திரன் மேல அவ்வளோ அன்பு இருக்கக்கூடிய அப்பாக்கு. அப்ப அவருடைய புலம்பலையே அப்படியே நிறைஞ்சிருக்கு 20வது சர்க்கம். என்னெல்லாம் அவர் சொல்றார் என்று அனுபவிப்போம். அந்த முதல்லயே சொல்றா முகூர்த்தம் இவன் சம்யா அந்த வார்த்தை விஸ்வாமித்ரி முனிவருடைய வார்த்தையை கேட்டு ஒரு முகூர்த்த நேரம் போதமே இருக்கலையாம், பிரஜையற்றவராக இருந்தாராம். அதுக்கப்புறம் கொஞ்சம் போதம் வந்து இப்படி சொன்னார். என்ன சொல்றார்? ஊன ஷோடச வருஷோமே ராமோ ராஜீவலோச்சனா ந யுத்த யோக்யதாம் அஸ்ய பஷ்யாமி சஹராட்சசை. ராஜீவலோச்சனா, என்னுடைய ராமருக்கு 16 வயசு கூட திகையாத்தவனா இருக்க, இப்ப ஏற்பட்ட இவனுக்கு ராட்சசர்களோட கூட போராடுறதுக்கு அவனுக்கு சாமர்த்தியம் நான் காண்றதில்லை, என் கண்ணுக்கு காண்றதில்லை அவனுக்கு சாமர்த்தியம் இருக்கு அப்படின்னு. அடுத்ததோ இயமக்ஷௌஹினி பூர்ணா யஸ்யாஹம் பதிரீஸ்வரஹ அனயாதம் ருதோ கத்வா யோத்தாஹம் தைர்நிஷாசரைஹ. நீங்கள் கேட்டேலே அந்த உத்தியமம் பூர்த்தி ஆகிறதுக்காக நான் வந்து அக்ஷௌஹிணி சேனையெல்லாம் இருக்கு நிறைஞ்சு இருக்கா, இவா சூழப்பட்டிருக்கா, இவாளை கூட்டிட்டு நானே போய் அந்த ராட்சசர்கள் கூட யுத்தம் பண்றேன். சூரர்களும் பராக்கிரமசாலிகளும் அஸ்திர வித்தியில நல்ல வித்வத்தும் இருக்கக்கூடிய என்னுடைய கிங்கரர்கள் அக்ஷௌஹிணி சேனை சொன்னதும் நீங்க ஏதோ சாதாரண ஆள்கார் நினைச்சுடாதீங்கோ, அப்பேற்பட்டவர்கள். அந்த ராட்சச கணங்கள் கூட போராடுறதுக்கு நானும் இந்த அக்ஷௌஹிணி சேனையும் போதும். ஸ்ரீ ராமும் நீதும் அர்ஹதினா, ராமரை கொண்டு போறதுக்கு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றார். அகமேகோ தனுஷ்பாணிகி கோப்தா சமரமூர்தனி. நான் ஒருத்தனே கையில வில்லேந்தி அந்த போருக்கு முன்னால போய் காவலாக இருக்கேன். என்னுடைய பிராணன் யாவத் பிராணான் தரிஷ்யாமி, என்னுடைய பிராணன் என்னுடைய ஜீவன் இருக்கும் வரைக்கும் அந்த ராட்சசர்கள் கூட நான் யுத்தம் பண்ணுகிறேன். நிர்விக்னாவிரத சரியாசா பவிஷ்யதி சுரக்ஷிதா அஹம் தத்ர கமிஷ்யாமி ந ராமம் நேதுமர்ஹதி. அந்த விரத அனுஷ்டானம் நிர்விக்னமாக விக்னமே இல்லாம நன்கு காப்பாற்றப்படும், நாங்கள் வந்து காப்பாத்துறோம், அதுக்கு நானே வந்து விடுறேன், ஸ்ரீராமரை கொண்டு கொண்ட அவசியம் கிடையாது சொல்ற. பாலோஹி அகிருத வித்யா வித்யஸ்ச நச்ச வேத்தி பலாபலம். பாலஹி ஒரு குழந்தையாக்கும்னு நினைச்சுண்டு, அது மட்டுமல்ல அகிருத வித்யா இந்த யுத்தத்துல அவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா, பரிச்சயம் இல்லையே முன்னாடி, அது மட்டுமல்ல பலாபலம் ச வேத்தின. பலம் என்னது? அபல பலாபலத்தையும் தெரியாத குழந்தை. அஸ்திரபலம் உள்ளவனும் அல்ல, அவனுக்கு அஸ்திரபலமும் கிடையாது, குழந்தை தானே. யுத்த விசாரதன், போராடுறதுக்கு சமர்த்தனும் அல்ல இவன். ராட்சசர்களுக்கு ஒத்தாப்புல யோக்யாச்சன, யோக்கியதை இல்லை, ராட்சசர்கள் கூட யுத்தம் பண்றதுக்கு கண்டிப்பா யோக்கியதை இல்லை. அது மட்டுமல்ல அவர கூட யுத்தாஹி அப்படின்னா மாயா யுத்தம் பண்ண கூடவா, இதெல்லாம் ராமருக்கு எப்படிப்பா தெரியும் அப்படிங்கிற மாதிரி ராமரை என்ன இருந்தாலும் தன் குழந்தை எப்பவுமே குழந்தை தானே, எத்தனைதான் புத்திசாலியா இருந்தாலும் எத்தனைதான் பேர் பெற்றவனா இருந்தாலும் அந்த குழந்தைக்கு ஒன்றும் தெரியாது, நான் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு அப்பா அம்மா சொல்லுவா. அதேபடி தசரதர் சொல்ற, விப்ரயுக்தோ ஹிராமேண முகூர்த்தம் அபினோத்ஸஹே ஜீவிதம் முனிஜார்தூல ந ராமம் நேத்துமர்ஹதி. அது மட்டுமல்ல முனிஸ்ரேஷ்டா, ராமனை பிரிந்து முகூர்த்தம் அபி ஜீவிதம் உற்சகேன, ஒரு முகூர்த்தம் காலம் கூட எனக்கு பிராணனை வச்சுட்டு இருக்க முடியாது, எனக்கு சக்தி இல்லை, ராமரை பிரிந்து ஒரு முகூர்த்தம் கூட இருக்க முடியாது, அதனால ராமரை கூட்டின்னு போகாதேங்கோ. யதிவாராகவம் பிரம்மன் நேதும் இச்சசி சுப்ரத சதுரங்க சமாயுக்தம் மயாச்ச சகிதம் நய. சரி, உங்களுக்கு ராமரே வேணும் அப்படின்னா நியமம் நிஷ்டானம் இருக்கக்கூடாது, நீங்கள் சுவாமி ராகவனை கொண்டு போய்க்கோங்க, ஆனா அவர் கூட நாங்களும் வந்து விடுறோம். ஆசை இருந்தால் உங்களுக்கு சம்மதம் எங்கில் சதுரங்க பலத்தோட நானும் என்னையும் கூட்டிட்டு போங்கோ, நானும் ராமரும் சதுரங்க பல சைன்யத்தோட வரோம். ஷஷ்டி வருஷ சஹஸ்ராணி ஜாதஸ்ய மம கௌஷிக. குஷிகா அப்படின்னு அந்த முனிஸ்ரேஷ்டரை கூப்பிட்டு, இந்த குழந்தை எனக்கு 60,000 வருஷங்கள் கழிந்து கிடைச்ச, ரொம்ப கஷ்டப்பட்டு அயம்ச துக்கேன ரொம்ப துக்கப்பட்டு கிடைச்ச ராமராக்கும் ராமரை கூட்டின்னு போகாதேங்கோ. இப்பதான் இந்த இடத்துலதான் சொல்றார், அவருக்கு 60,000 வருஷம் கழிஞ்சுதான் இந்த அஸ்வமேத யாகம் பண்ணி புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணி ராமரை படைச்சிருக்கு. அப்போ ஒருத்தருக்கு கல்யாணம் முடிஞ்சு 10 வருஷம் கழிஞ்சதுனாலே குழந்தைகள் இல்லாட்டா ரொம்ப துக்கம் ஏற்படுறது. அப்படி கிடைச்ச குழந்தையே தன்னுடைய உயிருக்குயிராத அப்படி கண்ணு கருத்துமா பாத்துக்கிறான். அப்படி ஏற்பட்ட தசரதா ராஜாவுக்கு 60,000 வருஷம் கழிஞ்சு குழந்தையே கிடைச்சிருக்குன்னா, அதுவும் ராமரையே கிடைச்சிருக்குன்னா, அதுல அந்த குழந்தைய விட்டு எனக்கு தெரிய முடியாது அப்படின்னு சொல்ற. சதுர்ணாம் ஆத்மஜானாம் ஹி ப்ரீதி பாரமிகா மம ஜேஷ்டம் தர்ம பிரதானம் ச நராமம் நேத்துமர்ஹசி. எனக்கு 4 குழந்தைகள்ல தர்மத்துக்கு முக்கியனா இருக்கக்கூடிய அந்த ராமரை ரொம்ப பிடிக்கும், அதனால ராமம் நேத்தும் அர்ஹசினா ராமரை கூட்டிட்டு போகாதீங்கோ. அந்த ராட்சசர்கள் இப்பதான் கேள்வி கேட்கிறார் தசரத மகாராஜா. என்ன கேள்வினா, அந்த ராட்சசர்கள் யாரு, யாரு கூட நாங்கள் யுத்தம் பண்ணணும், அவா எப்பேற்பட்டவா, கிம் வீரியா எத்திர வீரியம் இருக்கவா, ஆரோட குழந்தைகள், கஸ்ய புத்திராக யாருடைய புத்திரர்கள், அவ வந்து யாரு கே அப்படின்னு யாரெல்லாம் ஆகும், எப்பேற்பட்ட ரூபம் பிரமாண கதம், எப்பேற்பட்ட ரூபத்தை உடையவர்கள் முனிசிரேஷ்டா, இவெல்லாம் யாரு யார காப்பாத்தரா, ஏதான் கே ரக்ஷந்தி, இவர்களை யாரு காப்பாத்தரா சுவாமி. இந்த சைன்யங்களாலும் என்னாலையும் ராமனாலையும் எந்த ராட்சசர்களை எப்படியாக்கும் எதிர்க்கணும், பிரதிகர்த்தவியம் எப்படியாக்கும் நான் யுத்தம் பண்ணணும் நீங்கள் சொல்லுங்கோ சுவாமி. துஷ்ட சுவாவிகளான அவா கூட போர் பண்ணணும் எங்கில் அப்படின்னா எனக்கு இதெல்லாம் தெரியணுமே இல்லவா, அதுக்கு வேண்ட விஷயங்கள் எல்லாம் அருள் பண்ணுங்கோ அப்படின்னு சொன்னதும் இந்த விஸ்வாமித்ர முனிட்ட இவர் கேட்ட கேள்விக்கு பதில் கூறறார். புலத்திய வம்ச பிரபவோர் ராவணோ நாம ராட்சச, புலஸ்திய வம்சத்துல பிறந்த ராட்சசன் ராவணன் என்று பெயர். அவன் மகாபலவான், அதி வீரியசாலியான பிரம்மாட்டேந்து வரத்தை வாங்கிண்டு நிறைய ராட்சசர்கள் எல்லாம் சூழப்பட்டவனாக 3 உலகத்தையும் ரொம்ப உபதிரவிக்கிறான். பிருஷம்பாததே ரொம்ப உபதிரவிக்கிறான். ஸ்ரூயதே ஹி மஹாவீரியோ ராவணோ ராட்சசாதிபஹ. சாக்ஷாத் குபேரனுடைய பிராத்தா, மகர்ஷியான விஸ்ரவசருடைய புத்திரர், ராட்சசாதிபனான ராவணன் ரொம்ப வீரியனாக்கும் அப்படிங்கிற விஷயம் ஸ்ரூயதே ஹி நிறைய எல்லாரும் உலகமே தெரிஞ்ச விஷயமாச்சே, அப்பேற்பட்ட வீரியவான் என்று. சதான கலு ரக்ஞஸ்ய விக்னகர்த்தா மகாபலஹ, தேன சஞ்சோதிதௌ தௌ தௌ ராட்சஸௌ காமரூபிணௌ மாயேச்ச சுபாஹுஸ்ய யஜ்ஞ விக்னம் கரிஷ்யதாம். அந்த மகாபலவான அவன் எப்பவும் விக்னம் பண்றதுக்கு, யாகத்துக்கு எல்லாம் விக்னம் பண்றதுக்கே ஒருங்கினவனாகும். யாகம் நடக்கிறனா அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஒரு சமயம் இல்லாட்டா இன்னொரு சமயம் அவனே வராட்டாலும் மாயாவேஷம் போண்டு பூண்டு இருக்கக்கூடிய அந்த 2 ராட்சசர்கள் யாரு, மாரீச்ச சுபாஹுச்ச, மாரீச்சனும் சுபாஹுவும் அனுப்பி வைப்பான் ராவணன். இவா 2 பேரும் என்ன பண்ணுவா, யாகத்தை விக்னம் பண்றதுக்காகவே வந்து நிற்பா. இப்படி அந்த முனிவரர் சொன்னதும் ராஜா முனிய பார்த்து சொல்றார், இந்த துராத்மாவான இந்த 2 அசுரர்கள் கூட, இந்த ராவணன் கூட அவனுடைய அடியாளான அசுரர்கள் கூட எல்லாம் எதிர்த்து நிக்கிறதுக்கு சக்தஹா அஸ்மி நஹி, நான் கூட சக்தன் அல்ல, எனக்கு கூட தைரியம் இல்லையா அவட்ட போர்ல நிக்கிறதுக்கு. சத்வம் பிரசாதம் தர்மஜ்ஞ குருஷ்வ மம புத்திரகே மம செய்வால்ப பாக்யஸ்ய தெய்வதம் ஹி பவான் குருஹு தர்மஜ்ஞா. நீங்கள் எனக்கு குருவாக வந்திருக்கேன், எனக்குன்னா அல்ப பாக்யஸ்ய பாக்யம் குறைந்தவனான எனக்கு குருவும் தெய்வமும் நீங்கள் தான். அப்பேற்பட்ட நீங்கள் என்னுடைய குழந்தை மேல, என்னுடைய புத்திரகே பிரசாதம் குருஷ்வ, என்னுடைய புத்திரன் பேர்ல கிருபை பண்ணுங்கோ. வேத தேவதானவ கந்தர்வா யக்ஷாஹா பதக பன்னகாஹா நஷக்தாராவணம் சோடும் கிம் புனர் மானவாயுதி. தேவர்கள், அசுரர்கள், கந்தர்வர்கள், யக்ஷர்கள், பட்சிகள், சர்ப்பங்கள் என்னதான் வந்தாலும் ராவணன் கூட போருக்கு யாருமே சக்தி இல்லாதவாளாக்கும். அப்படி இருக்கிறத மனுஷ்யா மாணவாக புனகா கிம், மனுஷியானால என்னதான் முடியும், முடியாது. அந்த ராட்சசன் போர்ல வீரர்கள் கூடயும் வீரத்தை அப்படியே தூக்கிட்டு போயிடுவன். அதனால முனிஸ்ரேஷ்டா, அவன்கிட்ட நாங்க கூட யுத்தம் பண்றதுக்கு முடியாது. எனக்கு கூட சக்தியிலே என்னுடைய சைன்யத்தை கூட சேர்ந்து கூட அவள போர்ல யுத்தம் பண்றதுக்கு முடியாது. அப்படி இருக்கிறத என்னுடைய புத்திரனுக்கு எப்படி முடியும், அவனால அவனுக்கும் சக்தி இல்லை அந்த யுத்தம் பண்றதுக்கு. பிரம்மன் பிராமணோத்தமா அமரப்பக்கியம் சங்கராமானம், தேவதுல்யனும் யுத்தங்கள் மாதிரி விஷயங்கள் தெரியாதவனான அந்த குழந்தை, அந்த குழந்தை எப்பேற்பட்டவன், தனயம் புத்திரகம் குலவிருத்திக்கு ஹேதுவா இருக்கக்கூடிய ஒரே கண்மணி. அந்த குழந்தை கண்டிப்பாக தாஸ்யாமின நான் அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்றார். அத்த காலோபமௌ யுத்தே சுதௌ சுந்தோபசுந்தையோ. அது மட்டுமல்ல, யாகத்தை முடக்கக்கூடிய முடக்கிறதுக்காகவே வந்த சுந்தோப சுந்தர்கள் அந்த ரெண்டு புத்திரர்கள் போர்ல அவ எப்படிதான் அவளுக்கு யமனுக்கு ஒப்பிட்டு பார்க்கலாமா, அப்பேற்பட்ட வீரர் சுந்தோப சுந்தர்களை யம சதிருஷமா இருக்கக்கூடிய அவள்கிட்ட என்னுடைய குழந்தை கண்டிப்பா அனுப்ப மாட்டேன். தௌத்து ராட்சசகன்யாயாம், அந்த ரெண்டு ராட்சசர்கள் இருக்காளே மாரியஜன் சுபாகு, அந்த அசுரகுலத்தை நிலநாட்டுறதுக்காக ராட்சச கன்னியிலிருந்து உண்டானவர்கள், அப்பேற்பட்ட வீரர்கள்ட்ட கண்டிப்பா நான் அனுப்ப மாட்டேன். அவ ரெண்டு பேர்ல கூட ஒருவன்ட்டையாவது நான் யுத்தம் பண்றேன், அதுக்கு வேண்டியாவது வரேன், பாக்கி ஏதாவது நீங்க தான் உபாயம் பாத்துக்கணும் முனிவர்கிட்ட அப்படின்னு சொல்லி இப்படி எல்லாம் சொல்றார். இத கேட்டதும் அவருக்கு எப்படிப்பட்டதா அந்த முனிவர் என்ன சொல்றார், இதி நரபதி ஜல்பனா த்விஜேந்திரம் குஷிகசுதம் சுமஹான் விவேஷ மன்யுஹு சுஹத இவ மகே அக்னி ராஜ்ய சிக்தஹ சமபவத் உஜ்வலிதோ மகர்ஷி வன்மிஹி. இதெல்லாம் கேட்டு ராஜா உடைய நரபதி ஜல்பனாத் அசங்கத பாஷணத்தை கேட்டு பிராமணோத்தமனான குஷிகபுத்திரனான அவர் ரொம்ப கோபத்தை கோபம் உள்ள பூந்துடுத்தார். மன்யுஹூ விவேஷ, கோபம் உள்ள ஆவேசனம் ஆயிடுது. அப்படி எப்படி அவர் இருக்காரோ, மகே அஜ்யசிக்தஹா அக்னிஹி, யாகத்துல நெய்ய நெய்ய கொஞ்சம் முட்டோம்னா எப்படி இருக்கும், நன்னா ஆளி கத்துவே அக்னி, அதாவது எரியத்தில எண்ணெய் ஊத்துறா மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்ற அவர். அந்த யாகத்துல நெய்ய ஊத்தி கொஞ்சம் ஹோமிக்கிறத அக்னி எப்படி பெருசா கத்தி ஜொலிக்குமோ அந்த மகர்ஷி அதே மாதிரி ஜொலித்தார் கோபத்தினால. இத்தியாஷே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகி ஆதி காவிய பாலகாண்டே விம்ச சர்கஹ ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம. அடுத்தது 21வது சர்க்கத்துல இதெல்லாம் கேட்டு கோபம் கொள்ளறார் அந்த தசரதரை சம்மதம் பண்றதுக்காக. தசரதரை தன் புத்திரனை அனுப்பி வைக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு கட்டம். தச்சுத்வாவச்சனம் தஸ்ய ஸ்னேக பர்யாகுலாட்சரம், அவருடைய இந்த புத்திர வாத்சல்யம், அவர் ஏன் இதெல்லாம் சொல்றார், இவரை அவமதிக்கணும் சொல்லி கிடையாது இல்லவா, ராமரே அனுப்பப்படாதுன்னு எல்லாம் சொல்லி கிடையாது. அந்த குழந்தை அது அவ அப்பாவா அப்பாவோட ஸ்தானத்தால புத்திரனுடைய வாத்சல்யத்தினால மனசு கொஞ்சம் சஞ்சலப்பட்டு அவர் வார்த்தையை விட்டு விட்டார். இத கேட்டு கௌஷிக மகர்ஷி கோபப்படுறார். நுட்டு பதில் சொல்றார், பூர்வமேவ பிரதிஷ்ருத்ய பிரதிஜ்யாம் ஹாத்துமிச்சசி, நீங்கள் நான் வந்தேன், வந்ததும் நான் ஏதாவது கேட்டேன், நான் நீங்களா தானே சொன்னேன் நீங்க எதுக்கு வந்தேன், உங்களுடைய காரியம் எல்லாம் நிறைவேற்றதுக்காக நான் ஆசைப்படுறேன், நீங்கள் என்ன இருக்கோ அது நிறைவேற்றிட்டு தான் நீங்க இருந்து போனோம்னு, நீதானே சம்மதம் தந்தாய், பிரதிஜை பண்ணினாய், அப்படி பண்ணி நீ அதை தப்பித்த தப்பாக சத்தியத்தை அசத்தியமாக்க பாக்குறையே, இது உனக்கு அயுக்தா, உனக்கு யுக்தம் அல்லாப்பா. யதீதம் தே க்ஷமம் ராஜன் கமிஷ்யாமி யதாகதம் மித்யா பிரதிஜ்யா காகுஸ்த சுகீ பவ சபாந்தவஹ. ராஜா, இது உங்களுக்கு சேரவே சேராது, இப்ப ஏற்பட்ட இன்னொரு வார்த்தை, ஒரு வார்த்தை அந்த வார்த்தையிலானே காப்பாற்றுவாய், தர்மஸ்தன் அல்லவும், அப்பேற்பட்ட நீ இப்படி சொன்னையே சரி ஓகே நான் போய்க்கிறேன் கவிஷ்யாமி, நான் எப்படி வந்தேனோ யதாகதம் கவிஷ்யாமி, நான் எப்படி வந்தேனோ அப்படியே போய்க்கிறேன். அது மட்டும் சொல்லாமல் காகுஸ்தரை வாழ்க்கை வார்த்தை வார்த்தையை மாத்தினே இல்லையோ மித்யா பிரதிஜா பொய்யாக்கினே என்னுடைய பிரதிஜை அப்பேற்பட்ட நீ சபாந்தவாக பந்துக்கள் கூட சுகமா இரு சுகீபவன் சந்தோஷமா இரு அப்படின்னு சொல்லி போறான். அப்படின்னா என்ன அர்த்தம், கோபத்தினால இல்லவா நன்னா க்ஷேமமா இது சொல்றதும் நன்னா இருட்டியா அப்படின்னு சொல்றதும் வேற வேற அர்த்தம் தானே. கோபத்தினால இப்படி இருக்கப்படாது அப்படின்னு அந்த தசரத மகாராஜாவுடைய மனதுல தெரியணும் அப்படிங்கறதுக்காக கோபத்தால ஒரு வார்த்தையை சொல்ற. அப்போ இத கேட்டதும் தஸ்ய ரோஷபரி தஸ்ய விஸ்வாமித்ரஸ்ய தீமத தீமானான அந்த அவர் கோபம் கொண்ட விஸ்வாமித்ரருடைய கோபத்தை பார்த்து சமஸ்தமான லோகம் நடுங்கித்தான், தேவர்கள் எல்லாம் பயந்துட்டான் இவருடைய கோபத்தை பார்த்து, லோகம் பூரா நடுங்கிறது. அப்படி இருக்கிற சமயத்துல யாரு வராளாம், நிருபதி சுவ்ரதோ தீரோ வசிஷ்டோ வாக்கியம் அப்ரவீத். வசிஷ்ட முனி முனிவர் அவளுடைய வாத்தியார் அல்லவா புரோஹிதர், தசரத மகாராஜா அவருடைய புரோஹிதர் குரு. இந்த வசிஷ்ட முனிவர் வரார், நேர வந்து ராஜாட்ட தர்மசாஸ்திர விதிய பத்தி சொல்றார். அழகா இங்க வசிஷ்டர் வந்து தசரத மகாராஜாவுக்கு வேண்ட விதத்துல உபதேசம் பண்றா. இப்படிதான் வாத்தியார்கள் இருக்கணும், ஒரு குருனா அப்படிதான் இருக்கணும் அல்லவா. இக்கட்டான சூழ்நிலையில தப்பான வழியில அதர்மமா போகிறத இல்லைன்னா நம்மளுடைய கொள்கையிலேருந்து திரும்பறத நேர்வழியா காட்டித்தரணுமே இல்லையோ, அதேபடி வசிஷ்டர் இங்க வந்து அவருக்கு உபதேசம் பண்ணிட்டா, இக்ஷ்வாகு குல வம்சத்துல இரண்டாவது தர்ம தேவதையாக நீ பிறந்தாயே, அப்பேற்பட்ட நீ திருதிமான் நிச்சய புத்தியுள்ளவனா இருக்காய், சுப்ரத நியமத்தை அனுஷ்டானம் பண்ண கூடினவரா இருக்காய், நிறைய யோக்கியதை இருக்கக்கூடியவனா இருக்காய், அப்பேற்பட்ட நீ தர்மம் பாத்தும் அர்ஹசின, தர்மத்தை தாண்டறதுக்கு தர்மத்தை தப்பாக உபயோகம் பண்றது தவறு, ரகுகுல ஜாதனான அந்த மூணு உலகங்களுக்கும் தர்மாத்மா அப்படின்னு கீர்த்தி பூண்டவனான நீ ஸ்வகுல தர்மத்தை பிரதிபத்தியஸ்வ காப்பாத்து, உன்னுடைய குல தர்மத்தை காப்பாத்து, அதுபடி நடந்துக்கோ, அதர்மத்தை நீ அனுஷ்டிக்கப்படாதுப்பா. இப்படி எல்லாம் நான் இது பண்றேன், ஏவம் கரிஷ்யாமி இதி உக்த்வா நான் பண்றேன் என்று சொன்னாயே, அந்த பிரதிஜையை சொன்ன வாக்க நிறைவேற்றண்டாமா, வாக்கியம் குருவத்தா வாக்கியத்தை நிறைவேற்றண்டாமா, நீ இதை நிறைவேற்றாம போயிட்டாயினா இது மட்டும் தவறாகாது, நீ பண்ணக்கூடிய எல்லா தர்மங்களுமே இஷ்டாபூர்த்த க்ஷயா பூயாத், நீ பண்ணின தர்மங்களுக்கு எல்லாமே பலம் இல்லாம போயிடும்பா, அதனால ராமனை போறதுக்கு சம்மதம் கொடு. ஜ்வலனேன அமிர்தம் யதா அக்னி பகவானால அமிர்தம் என்ற மாதிரி குஷிகபுத்திரனால காப்பாற்றப்பட்ட இவரை அஸ்திரம் படித்தவனோ அஸ்திரம் படிக்காதவனோ யாரா இருந்தாலும் இந்த ராட்சசர்களாலும் தொட முடியாது. இவர் மூர்த்தீகரிச்ச தர்மம் இவருடைய வீரர்கள் உத்தமன், வீரன்மாரிலே உத்தமனா இருக்கக்கூடியவர் இவர், உலகத்தையே புத்தினால புத்தி யாருக்கு அதிகம் அப்படின்னா இவரதான் இருக்கலாம், தபஸுக்கெல்லாம் இருப்பிடமா இருக்கக்கூடிய அவர், அநேகமான விதங்களான அஸ்திரங்களை எல்லாம் நன்னா ஆராய்ந்து சராசரங்கள்ல இந்த மூணு உலகத்திலையும் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் இவருக்கு தெரியும், இவருக்கு தெரியாதது கிடையாது, தேவர்களாலேயோ ரிஷிகள் ரிஷிகளுக்கு கூட தெரியாது, அசுரர்களுக்கு தெரியாது, ராட்சசர்கள் கந்தர்வ சிரேஷ்டர்கள் யக்ஷ சிரேஷ்டர்கள் கிண்ணரர்கள் மகாநாகங்கள் யாருக்குமே தெரியாத விஷயங்கள், எல்லா அஸ்திர தேவதைகளையும் பிரஷாசன் அப்படிங்கிற பிரஜாபதியுடைய சந்ததிகள் அதிதார்மிகர், முன்காலத்துல ராஜத்தை ஆண்டெண்டிருந்த சமயம் கௌஷிகமணிக்கு கொடுக்கப்பட்டது. இவருடைய பூர்வச்சரித்திரம் சொல்றார், விஸ்வாமித்ர மகர்ஷியுடைய பூர்வச்சரித்திரம் சொல்றாங்க. விஸ்வாஸ்வனுடைய புத்திரர்களும் தட்ச பிரஜாதிகளுடைய பிரஜாபதியுடைய புத்திரன்மாரும் யாரா இருந்தாலும் அவளும் பல பல ரூபம் எடுத்துட்டு அதி வீரியர்களான தேஜஸ்வர்களான அவர்கள் ஜெயத்தையே கொடுத்திருந்தார்கள். சுப்பிரபாசைவ தக்ஷ கன்யே சுமத்யமே தே சுவாஸ்தே சஹஸ்ர சத்ராணி சதம் பரம பாசுரம். தக்ஷ பிரஜாபதிக்கு ரெண்டு புத்திரிகள் இருந்தார்கள், ஜெயை சுப்ரபை அப்படின்னு. அவர் ரெண்டு பேரும் அதி தேஜஸ்வியான 100 அஸ்திர சாஸ்திரங்களை பெற்றார் அப்படிங்கிறார். பஞ்சாசதம் சுதாம் லேபே ஜயா லப்தவரா புரா பூர்வம் ஜயா அப்படிங்கிறவா அசுர சேனைகளுக்கு வதத்துக்கு வேண்டி, அசுர சேனைகளை இல்லாம பண்றதுக்கு வேண்டிய இஷ்டம் மாதிரி பல ரூபம் எடுத்துட்டு நிஷ்காம நிஷ்பலமாகாத 50 புத்திரர்களை பெற்றார்கள். அது மட்டுமல்ல, சுப்ரபை தடுக்க முடியாத பலவானான சம்ஹாரர் அப்படிங்கிற பேருடைய 50 புத்திரர்களை பெற்றார். அந்த அஸ்திரங்களும் தர்மஜனான குஷிகநந்தன் அப்பேற்பட்ட குலத்துல வந்தவர், எல்லா அந்த குலத்தை எல்லாம் அபிவிருத்திப்படுத்தினவர் இவர். இவருக்கு எல்லாமே தெரியாததே ஒண்ணும் இல்லைப்பா. அப்போ அப்பேற்பட்ட சக்தி உள்ளவர் ராமரை கூப்பிடுறாருன்னா அது அவருக்கு அவரனும் கையால ஆகாததுன்னு நினைச்சுடாதே. இவருக்கு நினைச்சா ஒரு பார்வையாலேயே விஸ்வாமித்ர முனிவருக்கு அந்த ராட்சசர்களை இல்லாம பண்ணிடலாம். ஆனா தீட்சையில இருக்கார் இவர் வந்து கூப்பிடுறாருன்னா அதுல என்னோ ஒரு ஒரு விஷயம் இருக்குப்பா. ராகவா விஸ்வாமித்ர முனிவர் அத்தனையும் பிரபாவம் கூடினவர், அதி கீர்த்திமான் மகாயசாக மகா தேஜாக மகாத்மனா தர்மஜ்ஞஸ்ய முனிமுக்கிய மகாத்மா தர்மஜன் முனிசிரேஷ்ணன் அந்த அவர் ஸ்ரீராமரை அனுப்பித்தா அப்படின்னு கேட்கணும்னா அது அவருக்கு எந்த பிரயோஜனமும் இல்லைப்பா ராமரால. அது அதனால அவனுக்கு சந்தேகமே வேண்டாம். அவர் கூப்பிடுறாருன்னா உன்னுடைய புத்திரருக்கு நல்லதுக்கு வேண்டிதான். புத்திரஹிதார்த்தாய துவாமுபேத்ய அபியாச்சதே. இந்த ராட்சசர்களை நிகிரகம் பண்றதுனால வதம் பண்றதுனால உன்னுடைய புத்திரனுக்கு நல்லது உண்டாகும் அப்படிங்கறதுக்காக தான் வந்திருக்கார். உனக்கு அனுகிரகம் பண்றதுக்காக தான் ராமரை கூப்பிடுறார் அப்படின்னு சொன்னதும் இவருக்கு புரிந்தது, மனதில் இருக்கக்கூடிய கலக்கம் போச்சு. இதி முனிவசனாத் பிரசன்ன சித்தோ ரகு ரிஷபஸ்ய முமோத பாஸ்வராங்கஹ கமனம் அபிருதோச ராகவஸ்ய பிரதித யஷா குஷிகாத்மஜாய புத்யா. இப்படி முனிவருடைய வார்த்தையை கேட்டதும் ரகுசிரேஷ்டன் பிரசன்ன சித்தஹ, நம்மளுக்கு இதே மாதிரி கலக்கங்கள் ஏற்படுறத யாராவது பகவான் குருமுகமாக குருவாக வந்து ஏதாவது ஒருத்தருடைய சாநித்தியத்துல இல்லைன்னா பிரகிருதியிலே பகவான் காட்டி தருவார். இல்லவா நம்மளுடைய சித்தம் கலங்கி இருக்கிறத நேர் வழியா போறதுக்கு இல்லைன்னா சித்தத்தை பிரசன்னமாக்குறதுக்கு ஒரு உபாயம் நம்மளுக்கு கிடைக்கும் நம்மள அறியாமலே. அதுதான் பகவானுடைய அனுகிரகம். இல்லவா அப்படி இந்த ராஜாக்கும் தனக்கும் மனதுல இருந்த அந்த புத்திர வாத்சல்யம் விகாரத்துக்கு மேல இருக்கக்கூடியது மாறி விவேக புத்தி ஆயிடுச்சு. விகாரத்தோட செயல்படப்படாது இல்லவா, விகாரமா காட்டணமே தவிர விவேக புத்தியா நடந்துக்கணும். அப்படி ஒரு பெரியவாதான் அதை எடுத்து சொல்லி தருவா. அவ சொன்னதும் நம்ம கேட்டுக்கணும், நம்மளுடைய மனதில் இருக்கக்கூடிய கலக்கங்களும் போயிடும். அப்படி பிரசன்ன சித்தமா ஆயிட்டாராம் இவருக்கு. துக்கம் எல்லாம் மாறி பாஸ்வராங்க முகம் அப்படியே தெளிஞ்சுது. ரொம்ப துக்கத்தோட அழுதழுது புலம்பினவர்லவோ அப்படி புலம்பின் இருந்த ராஜாவுடைய முகம் தெளிஞ்சுதான் இவருடைய வார்த்தை கேட்டது. அது கழிஞ்சு முமோதக சந்தோஷம் அடைஞ்சார். ஏன்னா தன் குழந்தைக்கு இதத்துக்காக தான் கூப்பிடுறார், தன்னுடைய குழந்தையுடைய வீரியம் அப்பேற்பட்டது அப்படின்னு அவருக்கு புரிஞ்சது. அப்பேற்பட்ட அந்த கீர்த்திமானான கௌஷிக முனிவருக்கு வேண்டி ஸ்ரீ ராகவரை கூட்டிட்டு வைக்கோங்கோ அப்படின்னு மனப்பூர்வமா புத்தியா அபிருதோச்ச மனப்பூர்வமாக சம்மதம் கொடுத்தார். நீங்க தாராளமா ராமரை கூட்டிட்டு போங்கோ அப்படின்னு சம்மதம் கொடுத்தார்னு இந்த அத்தியாயம் போட்டி. இத்யாஷ்யே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியே ஆதிகாவிய பாலகாண்டே ஏகவிம்சத் சர்கஹ ஜானகீகாந்த ஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம. இப்படி வசிஷ்ட முனிவர் மேற்கு மேல் சொல்றத தசரத ராஜா பிரசன்ன முகமா அந்த சமயம் யார கூப்பிடுறா, பிரதிஷ்ட வதனோ ராமம் ஆஜுஹாவத லக்ஷ்மணம். ராமரை மட்டுமா கூப்பிட்டார், லக்ஷ்மணனையும் கூப்பிட்டாராம். லக்ஷ்மண சகிதனான ஸ்ரீராமரை வர்த்தினார். அம்மாவாலையும் அப்பாவாலையும் தசரத மகாராஜாவாலையும் ஆசீர்வாதம் பண்ணப்பட்ட குலகுருவான வசிஷ்ட மகர்ஷியிட்டேந்தும் நமஸ்காரம் பண்ணி மங்களகரமான மந்திரங்களால அபிமந்திரிக்கப்பட்ட குண்ண அழகான ஒரே அழகான தர்மஜனான அந்த புத்திரர் தசரத மகாராஜா ராமரை பிடித்து உச்சி நுகர்ந்து மூர்த்னி உபாத்யாய சிரஸை முகர்ந்து சந்தோஷம் அடைஞ்சு அப்பா நீ சௌக்கியமா இருப்பாய் அப்படிங்கிற மங்களத்தையும் கொடுத்து அந்த குஷிக புத்திரருக்கு அனுப்பி வைத்தார். அந்த குழந்தை குட்டின்னு வைக்கவங்க ரெண்டு பேருமா அப்படின்னு சொல்ல, இது எப்படி அடுத்தது சொல்ற, ததோ வாயு சுகஸ்பர்ஷோ நீரஜஸ்தோவௌதா விஸ்வாமித்ரகதம் ராமம் திருஷ்ட்வா ராஜீவலோசனம். ராமர் பிறந்தப்போ எப்படி ஆனந்தப்பட்டோம் இல்லவா, அந்த உலகம் பூரா சந்தோஷம் அடைஞ்சது, பிரகிருதி சந்தோஷம் அடைஞ்சது. அதுபடி இப்போ இந்த விஸ்வாமித்ர ராஜா முன்னாடி வர, ராமரும் லக்ஷ்மணரும் பின்னாடி வர, எப்படி அச்சாம் ஒரு கால் எடுத்து வைக்கிறார், வாயு அங்க இருக்கக்கூடிய வாயு நன்கு மணக்கிறதா. செந்தாமர கண்ணனான அந்த ஸ்ரீராமர் விஸ்வாமித்ர முனிவருடைய கூட குழந்தையாக ரெண்டு பேரும் நடந்து போறத சுகமா அந்த காற்று அவளை தலோடி போயிடுதான். அப்படி ஒரு நறுமணம் வீசக்கூடின வாயு. அந்த சமயம் தேவதுந்துபி நிஸ்வனஹ சங்கதுந்துபி நிகோஷஹ, இவா ரெண்டு பேரும் போர்த்த மேலேந்து தேவதுந்துபி நாதம் கற்கிறது, சங்கபேரி நாதம் எல்லாம் உண்டாச்சு சந்தோஷம் காட்டுறதுக்கு. தேவர்கள் எல்லாம் சந்தோஷம் அடையறான். ஏன்னா இவர் ராமரால ரெண்டு அசுரர்கள் தீரப்போறானே இல்லையோ, இதுதானே அவருடைய யாத்திரையே தொடங்கிறது. ராமருடைய சரித்திரமே இதுல இருந்துதான் சரியா பார்த்தா அவருடைய வீரியத்தை காட்டக்கூடிய சந்தர்ப்பங்கள் மேலுக்கு மேல் தான் பார்க்க போறோம். அப்போ இதெல்லாம் தேவர்களுக்கு தெரியுமே. அப்ப அவருடைய சந்தோஷத்தை வாத்தியங்களால வாத்திய கோஷங்களால காட்டுறார். ஆஹா, யசஸ்வியான பார்ஸ்வமான அழகான முடி, காகு பக்ஷதரஹ காக்கபக்ஷதர அழகான பார்ஸ்வங்களான முடியை தரித்தவனும் வில்லேந்தினவனும் அப்பேற்பட்ட ஸ்ரீராமர். மேலும் சுமித்ராபுத்திரனான லக்ஷ்மணனும் ரெண்டு பேரும் அந்த மகர்ஷியை பின்தொடர்ந்தார்கள். அப்போ ஆவநாழி குலா கலாபினவு ஆவநாழியை, அதாவது அம்ப வைக்கக்கூடிய அதை தரித்தவனும் கையில வில்லேந்தினவனும் அஞ்சுதலை நாகங்கள் மாதிரி பத்து திக்குக்கும் சோபிக்க கூடினதும் நன்கு அலங்காரம் பண்ணப்பட்டதும் அதிகாந்தியோட இருக்கக்கூடியதும் கோமர சரீரமான அந்த ரெண்டு இருவர்கள் ஸ்ரீராம லக்ஷ்மணர்களும் அக்னிய மாதிரி ஜுவலிக்க கூடினவர்களா இருந்தார்களாம். அப்படி அதாவது முன்னால நம்ம பாவனை பண்ணி பார்க்கலாம். மகர்ஷி முன்னாடி போறார், ரெண்டு திக்குலையும் சைட்லயும் ராமரும் லக்ஷ்மணன் வரார். எப்படின்னா அஞ்சு தலை பாம்பு நாகங்கள்லவா, மூணு நாகம் எப்படி ரத்னம் நடுவுல நிக்க ரெண்டும் ஜுவலிக்க கூடினதாக இருந்துதான். எப்படி சாதிருஷ்யப்படுத்துறா மூணு பேருடைய வருகை எப்படி இருக்குன்னு ஒவ்வொன்னா ஒப்பிட்டு ஒப்பிட்டு ஒப்பிட்டு பாக்கலாம். கோமல சரீரமா இருக்கக்கூடிய சகோதரர்களா ஸ்ரீராம லக்ஷ்மணர்கள் அக்னியிலேந்து ஸ்கந்த விசாகர்கள் ரெண்டு குமாரர்கள் மாதிரி தெரிந்தாராம். ருத்ரமூர்த்தியை மாதிரி தெரிந்தாராம். அதி கோமலமான ருத்ர அஸ்வினி தேவர்கள் ரெண்டு பேர் இருந்தா, பிரம்மாக்கும் அஸ்வினி தேவர்களும் இருந்தா எப்படி இருப்பா, அப்படி வராளாமலா. இப்படி விஸ்வாமித்ரர் சேர்ந்து அவர் அனுஜகத் அனுஜக்மதுஹூம் அவரை விஸ்வாமித்ரரும் இவர் ரெண்டு பேரையும் கூட்டிட்டு போறா. அப்படி கம்பீரமா போறா, எங்க எத்தினாலாம் நடந்து ஒரு ஒன்னரை யோஜனை கழிஞ்சதும் எங்க விஸ்வாமித்ர மகர்ஷி சரயோ நதியோடைய தெற்கே கரையில வந்து எத்தி விட்டான். தரைவா தட்சிணே தட்டே சரையுக்கு தட்சிண தடத்துல எத்திவிட்டார். ராம இதி மதுராம் வாணீம் விஸ்வாமித்ரோபியபாஷத, அப்பதான் அவர் கூப்பிடுறா ராமா அப்படின்னு ரொம்ப ஸ்னேகார்த்ரமா மதுரமாக கூப்பிடுறா ராமா அப்படின்னு கூப்பிட்டா. கிரகாணவத்த சலிலம் அபூத் கால விபரிய மந்திர கிராமம் கிரகாணத்துவம் பலாமதி பலாந்ததா, கொண்டே வச்சா நீ வந்து இந்த நதி தடத்துல ஆச்சமனம் பண்ணிவிடு, ரொம்ப காலி பெரியா ரொம்ப லேட் பண்ணாதேட்டியோ, எல்லா மந்திரங்கள் அடங்கின பலையும் அதேபடி அதிபலத்தை அதிபலையும் நான் உபதேசம் பண்றேன், நீ எடுத்துக்கோ ஆச்சமனம் பண்ணிவிட்டு வா. நஷ்ரமோ வா ஜ்வரோ வா தேன ரூபஸ்ய விபரிய நச சுத்தம் பிரமத்தம் வா தர்ஷயிஷ்யந்தி நெய்ருத்தாக. அப்பா இந்த நான் சொன்னேன் பலை அதிபலை அப்படிங்கிற மந்திரம், அந்த மந்திரத்தை படித்தா அவனுக்கு என்ன குணம் அப்படின்னு ரிசல்ட் சொல்றாங்க. கொஞ்சம் அவனுக்கு ஷமோவா டயர்டே ஆகாது, க்ஷீணமே உண்டாகாதுப்பா, ஜுவரஹாவா ஜுவரம் எல்லாம் வராது. ஸ்வரூபத்துக்கு எந்த மாற்றமும் உண்டாகாது. தூங்குறதையோ அஜாக்கிரதையா இருக்கிறதையோ ராட்சசர்கள் உன்னை அபாயப்படுத்த மாட்டார்கள் அப்படின்னு எல்லாம் அப்படிப்பட்ட இந்த மந்திரம். மேலும் புஜவீரியத்துல வந்து புஜவீரியத்துல அவனுக்கு துல்லியனா யாருமே இருக்க மாட்டான் இந்த பூமியில. ராமா, இந்த மூணு உலகத்திலும் உனக்கு சாமியமா சமானமாக சதிருஷகான பவேது, உனக்கு சதிருஷமாக யாருமே இருக்க மாட்டாரா இந்த மந்திரத்தை ஜெபித்தையாயில். லோகத்துல உனக்கு சமமா அழகுக்கு ஈடு யாரும் இல்லை, சாமர்த்தியத்துக்கு ஈடு யாரும் இல்லை அப்படிங்கிற சௌபாகியேன தாட்சிண்யேன ஞானே புத்தி நிச்சயேன பிரதிபத்தவ்யே உத்தரேன சொல்றா. ராமா, உனக்கு அழகுக்கு ஈடு இல்லை, சாமர்த்தியத்துக்கு ஈடு இல்லை, ஞானத்திலையும் யோசித்து நன்கு செயல்படுறதுக்கு நீ ஈடு இல்லை. அழகான பிரதிவக்தவியை ஒருத்தர் கேள்வி கேட்டா கேள்விக்கு பதில் கொடுக்கணுமோ, வேற ஏதாவது சுத்தி சுத்தி சுத்தி லாஸ்ட்ல பதிலே இருக்கார். அப்படியெல்லாம் ராமர் இருக்க மாட்டலாம். நீ கேள்விக்கு பதில் அழகா நன்கு கொடுப்பாய், எல்லா ஞானத்திலையும் இந்த உனக்கு இந்த எல்லா ஞானமும் கிடைக்கும்பா. இந்த அபல் அதிபலையிலிருந்து உண்டாக கூடினது இந்த அதி அபலையும் அதிபலையும் தான் மாத்தரவும் அம்மா அப்பா இவா ரெண்டு பேரும் தான். இந்த ரெண்டு வித்தியையும் நீ படித்துட்டாயாகில் உனக்கு சமமா யாருமே இருக்க மாட்டா இந்த உலகத்துல. சுட்டி பாசே நே ராம பவிஷ்யேத பவிஷ்யேதே நரோத்தம பலாம் அதிபலாம் செய்வ பட்டதா பதி ராகவ புருஷோத்தமா ராகவா ராமா அப்படின்னு கூப்பிடுறா. இந்த பலியையும் பலையையும் அதிபலையையும் ஜபிக்க கூடின உனக்கு எந்த உபதிரவங்களும் இருக்காது. சுட்டி பாசே பைதாகங்களால இந்த இழஜந்துக்களால எந்த ஒரு உபதிரவமும் இருக்காது. ரகுநந்தரா, இந்த ரெண்டு மந்திரங்களும் ஜெபிக்கிறவா இந்த உலகத்துல எல்லாரும் அர்ஹணம், எல்லாரும் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுவா, எல்லாரும் உன்னை பகுமானிப்பா, கீர்த்திமானாக பவிப்பா, யசஸ்வி பவேத்து. அப்பேற்பட்ட இந்த பிரசித்தி பெற்ற இந்த மந்திரத்தை நான் உனக்கு சொல்லித்தரேன். இது சத்தியமா இருக்கக்கூடிய விஷயம், இதுல எந்த சந்தேகமும் இல்லை. தபஸ்னால கிடைக்காத இந்த ரெண்டு மந்திரங்களை நான் உனக்கு சொல்லித்தரேன். நீ வந்து இதனாலேயே பல பிரகாரத்திலையும் பல விஷயங்களை அடைவாய் அப்படின்னு சொல்லி இத கேட்டதும் ராமருக்கு சந்தோஷமாச்சு. பிரசன்ன பிரஹரிஷ்டவதனஹா, பிரசன்ன வதனமா பரிசுத்தமான அந்த ஜலத்தை தொட்டு ஆஜமனம் பண்றான். ஸ்பிருஷ்டுவான ஆஜமனம், ஆஜமனாதி விசேஷங்கள் எல்லாம் பண்றா. அதுக்கப்புறம் தே வித்யா ததா பிரதிஜக்ராஹ, அந்த ரெண்டு வித்தைகளும் அந்த முனிவர் தேர்ந்த வசிஷ்ட விஸ்வாமித்ர முனிவர் தேர்ந்து அவர் கரெக்டா அந்த உபதேசத்தை வாங்கியிருந்தாலாம் சுத்தியோட. மேலும் அந்த வித்தியைகளை படித்த அந்த ஸ்ரீராமர் சரத்காலத்துல எப்படி சூரிய பகவான் இருப்பாரோ அது மாதிரி தெளிந்து பராக்கிரமசாலியாக விளங்கினார் அது அந்த மந்திரம் உபதேசம் பெற்ற உடனே. அடுத்தது சொல்றாரு ரொம்ப முக்கியம், குரு காரியாணி சர்வாணி நியுஜ்ய குஷிகாத்மஜே ஊஷுத்வாம் ரஜனீம் தத்ர சரைவாம் சுசுகம் த்ரயஹ. அந்த மந்திரத்தை உபதேசம் வாங்கினாலே இல்லையோ அந்த சமயத்திலிருந்து விஸ்வாமித்ர முனிவரும் இவர்களுக்கு குரு. அப்பேற்பட்ட குரு காரியாணி, குருவுக்கு பண்ண வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையும் விஸ்வாமித்ரருக்கு பார்த்து பார்த்து பார்த்து இவர்கள் பண்றாராம். பண்ணி அவரை சேவை பண்ணி மூணு பேருமா அங்க கரையும் நதிக்கரையில இங்கே தங்கி விடலாம் அப்படின்னு சொல்றா. அந்த சரையும் நதிக்கரையில அந்த ராத்திரி கழிக்கலாம், ரஜனியும் சுசுகம் ஊஷுவும் இந்த ராத்திரியை முடித்து நாளைக்கு எழுந்து போலாம் அப்படின்னு சொல்ல, அப்படியே ஆகட்டும் அப்படின்னு அவள் சௌக்கியமா அந்த குரு கூட இவ ரெண்டு பேர்களும் தசரத மகாராஜாவுடைய ரெண்டு உத்தமமான புத்திரர்கள் அந்த ராத்திரி சௌக்கியமா சுகம் இவ விபவோ சுகமா அந்த ராத்திரியை கழித்தார்கள் அப்படின்னு சொல்லி 22வது சர்க்கம் பூர்த்தி ஆகிறது. இத்யாஸ்ரீ ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகிய ஆதிகாவிய பாலகாண்டே த்வாவிம்சத் சர்கஹ ஜானகீ காந்த ஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம. 23வது சர்க்கம், இதுல காமாசிரமத்துல இவர்கள் தங்குற அந்த நிகழ்ச்சியை சொல்ற. கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்தூலா கர்த்தவ்யம் தெய்வமான்விகம். ராத்திரி போய் கார்த்தால எழுந்ததும் விஸ்வாமித்திரர் மொல்ல வந்து தர்பசயனத்துல படுத்துட்டு இருக்க கூடின காகுஸ்தன் இப்படி சொன்னார், கௌசல்யா சுப்ரஜா ராமபூர்வா. கௌசல்யா தேவியோடைய அழகான புத்திரா ராமா, புருஷோத்தமா பிரபாத சந்தியாகாலம் வந்துடுத்து தேவர்களை குறித்து நம்மளுக்கு வேண்ட விஷயங்கள் தினகிருத்தியங்கள் எல்லாம் பண்ணணுமே இல்லையோ, அதனால உத்திஷ்டா எழுந்து முதல்லயே இங்க ரொம்ப சூக்ஷ்மமா சொல்றா கௌசல்யா சுப்ரஜா. ஏன்னா அம்மாவை சொல்லி கூட்டாதான் ராமருக்கு ரொம்ப பிடிக்குமா, அம்மா மேல அவ்வளோ பிரியம், அப்பா மேல பிரியம், அப்பாவுடைய வார்த்தையை கடைபிடிக்க கூடின தர்மனிஷ்டன், அம்மா மேல அவ்வளோ பிரியம், அதனாலே இவருக்கு நல்லா தெரியும் கௌசல்யா சுப்ரஜா அப்படின்னே கூப்பிட்டு எழுப்புறார். இதுல மகான்கள் ரொம்ப ரசித்து சொல்லுவார்கள், இதுல ஆன்மீகம் தெய்வம் ஆன்மீகம் அப்படிங்கிற வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நீ கார்த்தால எழுந்து பிரபாத சந்தியை அடுத்துப்பா, நீ வேண்ட விஷயங்கள் எல்லாம் தினகிருத்தியம் தேவர்களை எல்லாம் குறித்து சந்தியாவந்தனம் போன்ற அனுஷ்டானங்கள் எல்லாம் பண்ணணுமே இல்லையோ, அதற்காக நீ எழுந்துரு அப்படின்னு கூப்பிடுற விஸ்வாமித்திரன். இப்படிதான் இருக்கணும், ராமரே அப்பேற்பட்டவர்னா நம்ம காட்டித்தரார் இப்படிதான் இருக்கணும். கார்த்தால எழுந்திருக்கிறத பிரசன்ன வதனமா எழுந்து சௌக்கியமா குழந்தைகள எழுப்புறத அம்மையோட கண்ணே அப்படின்னு அம்மாவுடைய பெயர் சொல்லி அந்த குழந்தைகளை எழுப்புறத அந்த குழந்தைக்கும் ஒரு சந்தோஷம். எதுக்கு எழுந்திருக்கிறோம் அப்படின்னா ஏதோ ஸ்கூலுக்கு போய் அப்படிதெல்லாம் நம்மளுடைய கர்மா தான், வாஸ்தவம் தான். அதுக்கு முன்னாடி பகவத் ஆராதனை பண்றதுக்கு, பகவானை பூஜை பண்றதுக்கு, நம்மளுடைய தர்மத்தை பண்றதுக்காக எழுந்திருப்பா அப்படின்னு சொல்லி எழுப்ப எழுப்ப எழுப்ப அந்த குழந்தைகளுக்கும் மனசுல ஒரு ஆனந்தம் ஏற்படும். அவளும் ரொம்ப முஷிக்காம சுறுசுறுப்பா சௌக்கியம் உற்சாகத்தோட எழுந்திருப்பா அப்படின்னு புரியறது. மகர்ஷே பரமோதாரம் வஜசித்வா நரோத்தமோ ஸ்நாத்வா கிருதோதகௌ வீரௌ ஜேபது பரமம் ஜபம். மாமுனி சிரேஷ்டன் கௌரவம் ஏன்னு இந்த வாக்கியத்தை கேட்டதும் ரெண்டு பேரும் சடான்னு எழுந்து வேகம் போய் ஸ்நாத்வா ஸ்நானம் பண்ணி கிருதோதகௌ அர்க்ய பிரதானாதிகள் எல்லாம் பண்ணி அழகான மந்திரம் பரமம் ஜபம் ஜேபது, பரமமான ஜபம் எல்லாம் உபதேசம் பண்ணப்பட்டதே அந்த உபதேச மந்திரங்களை எல்லாம் ஜெபித்தார்கள். அவன் அதுக்கப்புறம் கிருதாங்கிகோ மகாவீரியம் விஸ்வாமித்ரம் தபோதனம் நித்திய கர்மங்களை எல்லாம் பண்ணி முடித்து அந்த மகா சூரர்களான ரெண்டு பேரும் தபோநிதியான அந்த விஸ்வாமித்ர முனிவர்களை வணங்கி நமஸ்காரம் பண்ணி அங்கேருந்து அவரை பக்கத்துல போய் நின்று இருந்தார்கள். தௌ பிரயாத்தௌ மகாவீரியௌ புண்ணியாம் திரிபதகாம் நதீம் ததுஷாதே ததஸ்தத்ர சரய்வா சங்கமே சுபௌ. அந்த சமயம் மகாவீரர்கள் சரயு நதியான பரம பாவனமான அந்த சரயு நதியுடைய ஆசங்கம ஸ்தலம் அப்படின்பா, அது என்ன தத்ர சங்கமே அப்படின்னா கங்கையும் கூடி சேரக்கூடிய திரிபத கங்கா அப்படின்னு அழகான புண்ணிய நதி, அங்க அநேகாயிரம் வச்சரங்களா ரொம்ப தபஸ் பண்ணி உக்ர தேஜசா இருந்த மகர்ஷியுடைய பரிபாவனமான ஆசிரம ஸ்தலத்தை அவ பார்த்தா, ஆசிரமத்தை பார்த்தார். அந்த பரிசுத்தமான ஆசிரமத்தை கண்டு சந்தோஷம் அடைந்து அந்த மகாத்மாவான அந்த விஸ்வாமித்ர முனி இவர்கிட்ட சொன்னா, என்ன சொன்னா, கஸ்யாயாம் ஆசிரம புண்யஹ கோன்வஸ்மின் வசதே புமான் பகவான் ஸ்ரோதும் இச்சாவஹ பரம் கௌதூஹி கௌதூஹலம் ஹினௌ. சுவாமி, இந்த பரிசுத்தமான ஆசிரமம் ஆரோடது அப்படின்னு இவா கேக்குறா. ஏதொரு மகானாக்கும் இங்க வசிக்கிறா, எங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசை உண்டு அப்படின்னு இந்த விஸ்வாமித்ர முனிவர்ட்ட இவர்கள் குழந்தைகள் கேக்குறா. தயோஸ்தத்வஜனம் சுத்வா பிரஹஸ்ய முனி புங்கவஹம். அந்த வார்த்தை கேட்டு சிரித்து அவர் அருள் பண்றா, அப்ரவீத் சூயதாம் ராம யஸ்யாயம் பூர்வ ஆசிரமம். ராமா நீ கேட்டையே அதுக்கு பதில் என்ன தெரியுமோ, பூர்வம் ஆசிரமம் பூர்வாசிரமம், இதை பத்தி ஆரோட பூர்வாசிரமம்னு கேட்டுக்கோ நான் சொல்லித்தரேன். வித்வர்களான காமன் அப்படிங்கிற சொல்லக்கூடிய அந்த மன்மதன் முன்னாடி தேகம் பூண்டவனா இருந்தான், காமன் அப்படிங்கறது ஒரு தேகம் இருக்கக்கூடியவனா இருந்தான். அவன் வந்து தபஸ்யந்த மிகஸ்தானம் நியமேன சமாஹிதம் கிருத்தோத்வாகம் துதேவேஷம் கச்சந்தம் சமதனம். இந்த திக்குல நன்னா நியம அனுஷ்டானம் பண்ணி தபஸ் பண்ணக்கூடியவனும் சமாதியில இருந்து அதுலேருந்தே உணர்ந்து எழுந்திருக்க கூடியவனும் தேவகணங்கள் கூட காலத்தை கழித்தவனும் தேவர்களுக்கும் ஈசனுமான பரமேஸ்வரன் பரமசிவனுக்கு அந்த பரமேஸ்வரர் தபஸ்ல இருந்த இந்த காமன் ரூபமுடையவன் சொன்னேன் இல்லையோ, அந்த காமன் என்ன பண்றார், அந்த தபஸை தபோ விக்னத்துக்காக தர்ஷயாமாச தபோ விக்னத்துக்காக இவன் ட்ரை பண்ணானாம் இந்த காமன் அப்படிங்கிறவர் என்ன பண்றார், ஹும் கிருத்தம். அப்போ அந்த மகாத்மா வந்து ஹுங்காரம் பண்ணினான். அப்ப ரகுகுல ஜாதா ரகுநந்தனா கோபம் கொண்ட ருத்ரர் தன்னுடைய கண் பார்வையினால சக்ஷுஷா கண் பார்வையினால அவனை தகிப்பிச்சுட்டான், அவனை பொசுக்கிட்டான். அப்போ என்னாச்சு, அவனுடைய துர்புத்தியான அந்த காமனுக்கு தன்னுடைய சரீரத்துல இருக்கக்கூடிய எல்லா அங்கங்களும் பொடி பொடியா எடுத்து சிதறி போயிடுத்து. அப்படிதான் அவனுக்கு அனங்க இது விக்காத அன்னையில இருந்துதான் அவனுக்கு அங்கங்கள் எல்லாம் போயிட்டுதே இல்லையோ, காமனுக்கு தேகம் எல்லாம் இல்லாம எடுத்து, அதனால அனங்கன் என்று அவனுக்கு பெயர் உண்டாச்சு. ஏதொரு இடத்துல அங்கத்தை கலைந்தானோ அந்த இடத்துக்கு பேரு தான்ப்பா அங்க தேசம் அப்படின்னு சொல்லி கொடுக்கறான். சரியா, இப்ப இந்த காமனுக்கு அவனுடைய அங்கங்கள் எல்லாம் போயிட்டுதே, அந்த இடத்துல போன இடத்துலதான் அங்க தேசம் அப்படின்னு சொல்வார்கள். தஸ்யாயாம் ஆசிரம புண்ணிய தஸ்யமே முனையப்புரா சிஷ்யா தர்ம பராவீர தேசாம் பாபம் ந வித்யதே. இந்த பாவனமான ஆசிரமம் அவரோடுதான். இந்த முனிமார் முனிவர்கள் முன்னாடி அவர்களுடைய சிஷ்யர்களா இருந்தார்கள். அவ அத்தி தர்மிஷ்டர்களா இருந்தா பாபம் பண்ணாதவர்களா இருந்தார்கள். இஹாத்யரஜனீம் ராம வசேம சுபதர்ஷன புண்ணியோசரி தோர் மத்யே ஸ்வஸ்தரிஷ்யாமஹே வயம். மங்களகரமான ராமா, நம்ம இந்த பரிசுத்தமான இந்த ரெண்டு நதிகள் ஓடுறதே இல்லையோ, இதுக்கு நடுவுல இந்த ஆசிரமத்துல நம்ம வசிக்கிறோம். இன்னைக்கு நாளைக்கு இந்த நதியை கடந்து போகிறோம் அப்படின்னு சொல்றா. அந்த அப்போ இந்த காமனுடைய கதையை சொல்லி அனங்கன் என்று பெயர் உண்டாச்சு. அது எதுனால பரசுராமனுடைய தபஸை விக்னப்படுத்துறதுக்காக முயற்சித்தப்போ அதை கோபம் கொண்டு பரமசிவன் ஒரு கண்ணால பார்வை பார்த்ததும் அவன் பொசுங்கி விட்டான். அதனால அங்கங்கள் எல்லாம் போயிடுத்து சரீரம் மற்றவனாயிட்டான் காமன். அப்படி அனங்கன் என்று பெயராச்சு. அந்த இடத்துக்கு தான் அங்கதேசம் என்றாயிடுச்சு. அப்பேற்பட்ட இடத்துல அவளுடைய சிஷ்யர்கள் தான்ப்பா இவர்கள், இந்த ஆசிரமத்திலேயே நம்ம தங்குறோம் இன்னைக்கு அப்படின்னு சொல்றா. அபிகச்சா மகே சர்வே சுஜய புண்ணியமாசிரமம் ஸ்நாதாச்சகிருத ஜப்யாச்ச ஹுத ஹவ்யானரோத்தம இஹ வாசப்பரோ ராம சுகம் வத்ஸ்யாமஹே வயம். ஏ புருஷோத்தமா, ராமா இங்க வாசம் பண்றதுக்கு நீ சங்கோச்சம் வேண்டா, சுகமா வசிக்கலாம்ப்பா. எல்லாரும் ஸ்நானம் பண்ணி பரிசுத்தமா ஜபம் கழிந்து ஹோமம் பண்ணினதுக்கு அப்புறம் இந்த ஆசிரமத்துக்குள்ள போகிறோம். அங்க அவ அப்படியே பேசிட்டு இருக்கத்த ரிஷிமார் தபஸ்னால சக்தியை அடைந்தவர்கள் ஞான சக்ஷினால இந்த விஷயத்தை தெரிஞ்சிருந்தா. அங்க ரிஷிகளுக்கு எல்லாம் தெரியுமே, கண்ணை மூடி தியானம் பண்ணிட்டு இருக்கிறது அங்க என்ன நடக்கிறதுன்னு ஞான சக்ஷுசால ஞான கண்ணனால தெரிஞ்சுட்டா. அதனாலே சந்தோஷம் அடைகிறார். ஏன்னா ராமர் வரார், விஸ்வாமித்திரர் வரார், லக்ஷ்மணர் வரார் அப்படின்னா அவருக்கு சந்தோஷம் தானே, சந்தோஷம் அடைந்தார்களாம். அர்க்யம் பாத்யம் ததாதித்யம் நிவேத்ய குஷிகாத்மஜே ராம லக்ஷ்மண யோ பச்சாத் அகுர்வன் அதிதிக்ரயாம். விஸ்வாமித்திரருக்கு அர்க்யம் பாத்யம் அதே மாதிரி அதிதி ஆத்துக்கு வந்தா என்னெல்லாம் சத்காரம் பண்ணமோ அந்த விஷயங்கள் எல்லாம் சமர்ப்பணம் பண்ணி ராம லக்ஷ்மணனுக்கு அதிதி பூஜையை பண்ணினார்கள். அவா சத்காரம் சமருப்ராப்ய கதாபிரபிரஞ்சயன் யதார்ஹமப யதார்ஹம் அஜபன் சந்தியாம் ரிஷயஸ்தே சமாஹிதாஹ. அந்த மகர்ஷிகளும் சத்காரம் பண்ணி கதைகள் எல்லாம் சொல்ற ஆனந்தம் பண்ணி ஆனந்தத்தோட ஏகாகிர சித்தமான சந்தியா சமயம் வந்துடுத்து இப்படி பேசி அவெல்லாம் பேசுறானா, தேவகாரியங்கள் தானே பேசிப்பா, நல்ல நல்ல விஷயங்களையும் பேசிப்பா. அப்படி பேசி சந்தியா எடுத்து அவ சந்தியா சமயம் சந்தியாவந்தனம் போன்ற சந்தைக்கு வண்டின விஷயங்களான உபாசனைகள் எல்லாம் பண்ணினார்கள். அங்க வசிச்சுண்டு முனிவர்கள் கூட சந்தோஷமாக காமாசிரமம் இல்லவா, அந்த ஆசிரமத்துக்கு காமன் இருந்த ஆசிரமம் அவருடைய சிஷ்யர்கள் அல்லவோ, காமாசிரமத்துல சௌக்கியமா அவர்கள் வசித்தார். கதாபிரபிராமாபிஹி அபிராமௌ நிருபாத்மஜௌ ரமயாமாச தர்மாத்மா கௌஷிகோ முனி புங்கவஹ. தர்மாத்மாவும் முனிஸ்ரேஷ்டனுமான அந்த கௌஷிகமுனி ரொம்ப ரசகரமான இருக்க அபிராமாபிஹி மனசை கவரக்கூடிய கதைகள் எல்லாம் சொல்லி அந்த ராஜகுமார்களை யாரு ராமர் ஸ்ரீலக்ஷ்மணர் அல்லவா இவர் ரெண்டு பேரையும் சந்தோஷப்படுத்தினார். யார் விஸ்வாமித்திரன் முனிவர் இல்லவா அவர் ஒருத்தர் ஆத்துல ஒருத்தர் பெரியவர் இருந்தா அத்தாத்தா பட்டியெல்லாம் இருக்கானா வேணும் நிர்பந்தமா வேணும். ஏன்னா அவாதான் நல்ல கதைகளை ராமாயணம் மகாபாரதம் போன்ற சத்விஷயங்களை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்து நல்ல வழியை காட்டி கொடுப்பா. அதே மாதிரி விஸ்வாமித்ர மகர்ஷி அந்த ஸ்தானத்துல தானே இருக்காருலயும் அவர் வந்து அழகா அந்த குழந்தைகளுக்கு நிறைய கதைகள் எல்லாம் சொல்லி மனோரஞ்சகமான அதி ராமாபிஹி ராமம்னா ரசமா இருக்கக்கூடியது மனசை இழுக்கும்படியா இருக்கக்கூடிய கதைகள் எல்லாம் சொல்லி அவ ரெண்டு குழந்தைகளையும் ஸ்ரீராமரையும் ஸ்ரீ லக்ஷ்மணரையும் சந்தோஷப்படுத்தினார்னு சொல்லி இந்த சர்க்கம் பூர்த்தியாகுது. இத்யாஷே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியே ஆதிகாவியே பாலகாண்டே த்ரயோவிம்ஷ சர்கஹ ஜானகீகாந்த ஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம. மேலும் தாடகாவனத்துக்கு இவா கிளம்பரா அந்த விஷயம் நாளைக்கு அனுபவிக்கலாம். சஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் நியாயேன வாக்கேன மகி மகிஷாஹ கோப்ராமணேபி சுபமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து காலே வர்ஷது பர்ஜன்யஹ பிருத்திவீ சஸ்ய ஜாலினி தேசோயம் க்ஷோபரஹிதோ ப்ராஹ்மணா சந்து நிர்பயாஹ அபுத்ராஹ புத்ரிணஃ சந்து புத்ரிணஃ சந்து பௌத்ரிணஃ அதனா சதனா சந்து ஜீவந்து சததாம் சதம் சரிதம் ரகுநாதஸ்ய சதகோடி பிரவித்தரம் ஏகைகமக்ஷரம் ப்ரோக்தம் மகாபாதகநாசனம் ஷ்ருண்மன் ராமாயணம் பக்த்யா யஃபாதம் பதமேவவா சயாதி ப்ரஹ்மணா ஸ்தானம் ப்ரஹ்மணா பூஜ்யதே சதா ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய மேதசே ரகுநாதாய நாதாய சீதாயாஃ பதயே நமஹ யன்மங்கலம் சஹஸ்ராக்ஷே சர்வ தேவ நமஸ்க்ருதே வ்ருத்ரநாஷோ சமபவத் தத்தே பவது மங்களம் யன்மங்கலம் சபூர்ணஸ்ய வினதா கல்பயத் புரா அமிர்தம் பிரார்த்தயானஸ்ய தத்தே பவது மங்களம் மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாத்மனே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம் அமிர்தோத்பாதனே தைத்யாம் க்னதோ வஜ்ரதரஸ்யத் அதிதிர்மங்கலம் பிராதா தத்தே பவது மங்களம் த்ரீன் விக்ரமான் பிரக்ரமதோ விஷ்ணோ ரவித தேஜசா யதாதி மங்களம் ராம தத்தே பவது மங்களம் ரிஷய சாகரா த்வீபா வேதாலோகா திசச்சதே மங்களானி மகாபாஹோ திசந்து தவ சர்வதா காயேன வாசா மனசேந்திரேர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதி ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயேதத். ஜானகீகாந்த ஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம ஆஞ்சநேய ஸ்வாமினஹ ஜெய.